अंबर में तन्नी रे सोरे अरम से अंबर में तन्नी रे सोरे अरम से अंबर में तन्नी रे सोरे अरम से अंबर में तन्नी रे सोरे ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲ ನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋತಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ನೀಳಾದುಂಗಸ್ತನ ಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುತ್ಪೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾಟ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಸತಶಿರ ಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಶೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜನಿ ಗಳಿತಂ ಯಾ ಭಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮಯಿದಮಿದಂ ಭೂಯೇವಾಸ್ತು ಭೂಯಃ. ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. திருக்காப்பு நீக்கி நந்தகோபன் திருமாளிகையினுடைய வாயில் காப்போன் இந்த ஐப்பாடி இளம் பெண்களையெல்லாம் உள்ளே ஊறவிட்ட பிறகு உள்ளே செல்லும் அவர்கள் முதன் முதலிலே ஸ்ரீ நந்தகோபரை பார்க்கிறார்கள். ஏன்னா அந்த வெளிக்கட்டிலேயே அந்த கிருஷ்ணனுக்கு கட்டுக்காவலாக அந்த நந்தகோபர் அங்கேயே படுத்துருக்கார் காவலா இருக்கிறதுனால. அதனால அவரை தாண்டிதான் கிருஷ்ணன்ட்ட போக வேண்டியிருக்கு. முதல்ல அவர் படுத்துருக்கிறதுனால அந்த நந்தகோபரை எழுப்புறார். அம்பரமே தண்ணீரே சோரே, அம்பரமே வஸ்திரங்களையும் தண்ணீரே ஜலத்தையும் சோரே அன்னத்தையும் புடவை வேஷ்டி பானாதிகள் போதும் போதும்னு வாங்கிக்கிறவா சொல்ற வரையிலே எப்பொழுதும் தானம் பண்ணுகிற அந்த நந்தகோபாலனை, நந்தகோபனை சாக்ஷாத் எம்பெருமானாகவே இந்த இடைப்பெண்கள் நினைக்கிறார்கள். அதனாலதான் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராயினு எம்பெருமானாவே நினைக்கிறதுனாலே எம்பெருமானே சொல்றா. தாரகம் போஷகம் போக்யம் இந்த மூணு, இந்த அம்பரம் தண்ணீர் சோறுங்கிறது, இதத்தான் ஆழ்வார் திருக்கோளூர் பாசுரத்தில் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றில எல்லாமும் கண்ணன்னு சாதிச்சாரோனோ, அதே மாதிரி நாம் உயிர் வாழறதுக்கு தரிக்கிறதுக்கு தாரகம் இந்த சாப்பாடு, போஷகம் அந்த தாகத்து குடிக்கிறமே அந்த ஜலம், போக்யம் இந்த வெத்தில பார்க்கும் முதலான போக வஸ்துக்களை அனுபவிக்கிறது. இவர்களுக்கு இந்த மூன்றுமே கிருஷ்ணனை பிள்ளையாக பெற்றவனை, அதாவது இந்த நந்தகோபனை இப்படி சொல்லி எழுப்புறான்னா, பித்ருமாத்ருசுத பிராத்ருதார மித்ராதயோபி வா ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவஹா. தாய், தந்தை, சகோதரன், மனைவி, நண்பன் முதலானவர்களெல்லாம் ஒவ்வொரு பலனை அடைவதின் பொருட்டே நமக்கு அந்த பாந்தவியம் இருக்கு, அதாவது அந்த உறவு முறை இருக்கு. ஆனா கேசவன் எல்லா பலன்களையும் நமக்கு அடைவதற்காக ஏற்பட்டவன். அப்போ அந்த கேசவன் எம்பெருமானை நாம் தொழுதோமேனால் நமக்கு எல்லா பலன்களும் எல்லா உறவினர்களிடத்திலிருந்து என்ன கிடைக்குமோ அதை காட்டிலும் அதிகமாகவே கிடைக்கும். வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோயிது தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்து அல்ல செய்து கல்லூடுகளாய்த் தூய் கீழமுடவிட்டு நீரணங்காடுதல் கீழ்மையேனர். திருவாய்மொழி 4:6 திருவாய்மொழியில் இப்படி இவர்களுக்கு வேதம் வல்லார் நந்தகோபுரர் தான். பிராப்பிய பிராபகம் ரெண்டும் என்பெருமான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பெற்றவர்ங்கிறதுனாலே இந்த நந்தகோபன் வேதம் வல்லாரா இந்த ஆட்சிமார்களுக்கு தெரிகிறாராம். விஞ்ஞானம் யதிதம் பிராப்தம் யதிதம் ஸ்தானமார்ஜிதம் ஜன்மாந்தரேபி மே தேவ மா பூத்தஸ்ய பரீட்சயான்னு ஜிதந்திரே ஸ்தோத்திரம் சொல்லுத்து. அதனால பகவான் வாசுதேவனையே இவர்கள் தங்களுக்கு எல்லாமாக கொண்டிருப்பதால் தானம் கேட்கறா. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அறம் செய்கிறானோ தானம் பண்றானோ, அந்த தானம் பண்றவனை கேட்கறாளாம். என்னன்னு கேட்கறா, கிருஷ்ணனையே எங்களுக்கு தானமாக கொடுன்னு கேட்கிறாளாம். பகூனாம் ஜன்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுதுர்லபான். கீதை 7வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகமா பகவானே சாதிக்கலையா? அப்படி இவர்களெல்லாம் அந்த நல்ல ஞானத்தை உடைய ஞானவான்கள், அந்த ஞானிகளாகியவள் இவர்கள்லாம் இருக்கிறதுனாலதான் எப்போதும் வாசுதேவா சர்வம் அப்படின்னு எப்போதும் வாசுதேவனே நினைச்சுட்டு இருக்கிறவா. உதாரா சர்வையே வைத்தே ஞானியே துவாமே மதம் நானும் பகவான் கீதையில அதே மாதிரி இவா அந்த உதார குணத்தோட அவனை கேட்கிறாளாம். என்ன, ஞானிகள் தான் எனக்கு ஆத்மான்னு உங்க பிள்ளையே சொல்லிட்டான், அதனால அந்த பிள்ளையே எங்களுக்கு கொடுங்கோன்னு கேட்கிறாளாம். எங்களுக்கு கிருஷ்ணன் தாரகம், ஆனால் கிருஷ்ணனும் எங்களை போய் தாரகமான்னு தனக்கு நினைக்கிறான். புகழுக்கு மயங்காதவர் உண்டோ? அதனாலே நந்தகோபனுடைய அனுமதியை ரொம்ப எளிதிலே இவா பெற்றுவிட்டார்களாம். அங்கே சரி உள்ள போங்கோ கிருஷ்ணனை பாருங்கோன்னு அனுப்பிச்சு விட்டார் நந்தகோபர். உள்ள போனா அங்க அடுத்த கட்டில தாயான யசோத படுத்துருக்கா. அந்த யசோதையை எழுப்புறா. கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயறிவுராயின். பிராட்டினுடைய புருஷகாரம் கொண்டு பெருமானிடம் செல்ல வேண்டும்ங்கிறது சாஸ்திரம். இவா என்ன பண்ணா, முதல்ல நந்தகோபுரை எழுப்பி அதுக்கப்புறம் அவருடைய பத்னியான யசோதையை எழுப்புறா. இது என்னமோ மாறி இருக்கிறதா தோணும். இடைச்சிகளாச்சும் பத்ததி தெரியாது. கண்ணனுக்கு என்ன நேருமோன்னுட்டு அவன் முதல் கட்டிலேயே படுத்துருக்கார் நந்தகோபர். அதுக்கப்புறம் இந்த யசோத படுத்துருக்கா. அதனால இந்த யசோதையை தாண்டித்தான் கிருஷ்ணனை போய் பார்க்க முடியும். அதனால இந்த யசோதையும் எழுப்புறாளாம். கொழுந்தே பெண்களுக்கெல்லாம் மேலாயிருப்பவளேன்னு சம்போதனம் பண்றார். எங்களுக்கு ஒன்று நேர்ந்தால் ரட்சிப்பவள் இந்த யசோதை இல்லையோ? ராவணனுடைய ஆஜ்ஞை பேரிலே தன்னை நலிவுறச் செய்ததான ராட்சசிகளுக்கு பிராட்டியின் வார்த்தை போலேயாம். ராமன் ஜெயித்தத கனவுல பார்க்கிறா சீதா. ததஸ்ஸா ஹ்ரீமதி பாலா பர்த்துர்விஜயஹர்ஷிதா அவோச்சத் யதி தத்ததயம் பவேயம் சரணம் ஹிவஹான். எப்படி இவர்களுக்கு அவயம் கொடுப்பவள் அல்லவோ யசோதை, அதனாலே குலவிளக்கே இந்த ஆயர்குலத்துக்கே சிறந்த விளக்கை போன்றவள் அதனாலே குலவிளக்கே அறிவுராய் நீ உனக்கே உணர்ந்து எழுவாயாக. நந்தகோபுரை எழுந்திராய் யசோதைய அறிவுராயின்னு சொல்றா. ஏன்? பெண்ணின் வருத்தம் ஆண் அறிய மாட்டான். பெண்ணின் வருத்தம் இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும். அதனாலே இவர்களுடைய வருத்தத்தை யசோதைக்கு அறிவுறுத்தும் முகமாக அறிவுராயின்னு சொல்றா. அந்த வார்த்தைய அங்கே நந்தகோபர்ட்ட சொல்லல, அவர்கிட்ட வெறும் எழுந்திராய்ங்கிறது தான். யசோதையும் எழுப்பி அவளுடைய அனுமதியும் பெற்று கிருஷ்ணனை எழுப்ப உள்ள போறார். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பரம்னா ஆகாசம், ஊடுன்னா வெளி, அறுத்துனா அதை தொலைச்சுண்டு போய். திருவிக்கிரமன் திருவடியானது என்ன பண்ணித்தான், ஆகாசத்துல அப்படி தொலைச்சுண்டு போச்சான். அது மகாபலி இவருடைய கையில தத்தம் பண்ணானே 3 அடி நிலம் தந்தேன்னு, அந்த ஜலமும் அங்கே சத்தியலோகத்தில் எம்பெருமான் திருவடி போன போது அந்த திருவடிக்கு ஸ்ரீபாதத்துக்கு தீர்த்தம் சேர்க்கிறானோனோ, கமண்டலத்திலேருந்து நான்முக பிரம்மா, அந்த 2 ஜலமும் ஒரு சேர பூமியில வந்து விழுந்துதான். அப்போ எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு உயரமா பகவான் வளர்ந்திருக்கான்னு திருநெடுந்தாண்டகத்தில் இந்த விருத்தாந்தத்தை அத்தி அற்புதமா நம் திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப, ஒரு காலும் காமரு சீரவுணனுள்ளத்து எண்மதியும் கடந்தண்ட மீது போகி இரு விசிம்பின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் மகப்படுத்து நின்னயந்தை மலர் குறையும் திருவடியே வணங்கினேனே. ஓங்கி உலகளந்த, திருவிக்கிரமாவதாரம் எடுத்து எப்படி ஓங்கி உலகளந்தான்ங்கிறத 3வது பாசுரத்திலேயே பறக்கச் சொன்னோம். இங்கேயும் ஆண்டாள் அந்த 3வது பாசுரம் ஆரம்பத்தில் ஓங்கி உலகளந்த, இங்கே நடுப்புற ஓங்கி உலகளந்தன்னா, உம்பர் ஹோமானே ஹே தேவாதி தேவனே, நித்தியசூரிகளுக்கெல்லாம் நிர்வாகமே தலைவனே, நம்மாழ்வரும் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன்னு பகவானை பத்தி சொல்லலையோ, அப்படிப்பட்ட ஹே பகவானே உறங்காதெழுந்திராய், தூங்காமல் எழுந்திரு. ஏன்னா கதிரவன் உணர்வது இரம் வந்தனைந்தான் கனையுலகன்றது காலையம்பொழுதாயின்னு எப்படி தொன்னுடை புடியாழ்வார் ரங்கநாதரை எழுப்பினாரோ, அந்த மாதிரி இவா திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பறாளாம் கிருஷ்ணனை. ரக்ஷகமாயிருப்பார்க்கு உறங்க விரகுண்டோன்னா, நீ லோக சம்ரக்ஷகன் இல்லையா, லோகத்தையே காப்பாத்துறவன் இல்லையா, அப்படி இருக்கிறவன் நீ தூங்கலாமா? ஏன் அன்னைக்கு ராமாவதாரத்தில் இந்த 14 வருஷம் காட்டில் நடையா நடந்தையே, அந்த நடந்ததனாலே உன் கால்கள் அப்படியே வலிக்கிறதோ நோவு சாத்தின் இருக்கோ நொந்ததோன்னு கேட்குறா. நடந்த கால்கள் நொந்ததனாலே உன்னால் முடியலையா? அந்த பாசுரமும் அத்தி அற்புதான பாசுரம். நடந்த கால்கள் நொந்தவோன் இடங்குனால மேனமாய் இறங்குமால் வரைச்சுடம் காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு திருமொழி செய்கிறான் ஆறாம் தாழ்வான அனுபவிக்கிறார். அதேபோல் 3வது திருவந்தாதியில அன்றில் உலகமளந்த செவேகொல் நின்றிருந்து வேளுக்கை நீர் நகர்வாய் அன்னு கிடந்தானை கேடில் சீரானை முன்கஞ்சை கடந்தானே நெஞ்சமேகான். இவாளுக்கோ ராத்திரியும் தூக்கமில்லை, பகலும் தூக்கமில்லை. சொல்லில் குறையில்லை சூதரியா நெஞ்சமே, எல்லிப்பகல் என்னாது எப்பொழுதும், தொல்லை ஞாத்தானைக்கெல்லாம் ஓது வரையே மாறாக காத்தானை கண்டும் நீ காணா. பெரிய திருவந்தாதியிலே நம்மாழ்வார் சீதையைப் பிரிந்த ராமன் எப்படி தூக்கமில்லாது அதாவது உறங்காது இருந்தானோ, அதே போல நீயும் உறங்கவில்லையோ. அனித்தரஷதம் ராம சுப்தோபிச்சரோத்தமா சீதேதி மதுராம் வாணி வியாகரன் பிரதிபுத்தியதே. இவ்வளவு இவ எழுப்பியும் கிருஷ்ணன் கொஞ்சம் கூட அசைஞ்சே கொடுக்கல. அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிறான், என் அண்ணனான பலராமனை எழுப்பாம என்னை மட்டும் ஏன் எழுப்புறேள், கிரமமா எனக்கு பெரியவன் பலராம, அவனை எழுப்பிட்டு தானே அதுக்கு பிற்பாடு என்ன எழுப்ப வரணும், அவனை எழுப்புற வரைக்கும் நாம எழுந்துகிறது இல்லை அப்படின்னு கண்ணை மூடின்னு தூங்குற மாதிரி பாவனை பண்ணு படுத்திருந்தானா. அந்த பலராமனை எழுப்பட்டும் முட்டு இவன் வாய்மூடி கிடந்தான். தயா சகாசீனமனந்த போகினி பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைகதாமணி பணாமணி விரதமயூகமண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி. சென்றால் உடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம், இப்படி சகல விதங்களேதும் தனக்கு சேஷவிருத்தி எப்பொழுதும் பண்ணிக்கொண்டிருக்கும் அந்த இளையாழ்வானே பலராமனா வந்து அவதரிச்சானோனோ, அந்த பலராமனை எழுப்புறாளாம். உம்பியும் நீயும் பிராட்டிய பிரிஞ்சு நெருநாள் இருந்தார் ராமன். ஆனால் லக்ஷ்மண ஒரு க்ஷணங்கூட அந்த எம்பெருமான பிரியலை. இதுக்கு என்ன காரணம்னு நம்ம பூர்வாச்சாரியாலும் ஒரு விசாரம் பண்ணான். அந்த விசாரத்தில் காலை பிடிச்சான் லக்ஷ்மணன், அதனால பிரியலை. பாத கிரகணம், இவ பாணி கிரகணம் பண்ணிண்டா. இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவன் இவ கையில் பிடிச்சிதானே கொடுத்தார், அதனால இவ பாணி கிரகணம் பண்ணிண்டாளாம். அதனால விளையாட்டா சொல்லுவா, என்னைக்கு கல்யாணம் ஆறதோ கன்னியா தானம், அவன் வாண்டாத தள்ளி விட்டு போட்டான், பொண்ணை பெற்றப்ப தள்ளி விட்டு போட்டானாம். அன்னிலேந்து இவன் புள்ள பாணி கிரகணம் பண்ணிக்கிறான். கிரகணம்னா என்ன, அது பீடிக்கிறது இல்லையா, அன்னிலேந்து இது வரைக்கும் சுதந்திரமா லைஃப்ல இருந்தவனை பீடிச்சாலாம், அதான் கிரகணம் வந்து பிடிச்சாச்சு. இதுல பாத கிரகணம் பண்ணினா லக்ஷ்மணன் ஒரு க்ஷணம் கூட எம்பெருமான பிரியலை. அப்படி பிரிய நேர்ந்த போது கூட எம்பெருமான் ஆக்ஞைக்காக பிரிஞ்சானே தவிர தன்னிச்சையா பிரியல. ஆனா இந்த பாணி கிரகணம் பண்ணாலே இவோ கல்யாணம் ஆற வரைக்கும் ராமனோட இருக்க முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வர முடியும், அதனால இவ எங்கேயோ அவன் எங்கேயோ, இவன் மிதிலையில் இருக்கா இவன் அயோத்தியில் இருக்கான், அதனால அப்ப பிரிவு. அது ஒத்துக்கொள்ளக்கூடிய பிரிவு தான். அதுக்கப்புறம் இந்த ராவணன் தூக்கிட்டு போய் 10 மாசம் ஜெயிலில் வச்சிருந்தானே சோகவனத்தில், அது பிரிவு. அதுக்கப்புறம் அந்த வண்ணான் சொல் கேட்டு இவனை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விட்டானே, அதுலேருந்து நிரந்தர பிரிவு. அதுக்கப்புறம் அந்த பூமிக்குள்ளேயே அவ போனா பாருங்கோ சீதா தேவி, அப்போ அந்த அவதாரம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி பிராட்டிய பிரிஞ்சு பகவன் பகவான் நெடுங்காலம் இருந்தான், ஆனா லக்ஷ்மணனை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இல்லை. அதனால உன்னுடைய ஸ்பரிசத்தினாலே உறங்கும் அவனும், அவனுடைய ஸ்பரிசத்தினாலே உறங்கும் நீயும், அது பாரதந்திரியம் அங்கே அப்படியே கலந்து கட்டி பழகி கிடக்கான். படுக்கையில் சாய்ந்தார்தான் உறங்குவார், படுக்கைக்கு தூக்கம் உண்டோன்னு கேட்டார். பாயுநீரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநம்மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவருகள் பவளவாயும் ஆயசீரடியும் தேசும் அடியரோர் கலலாமேன். அப்போ இந்த மனசை விட்டு அந்த திருவடி அகலுமான ஒரு காலத்திலையும் அகலாது. உம்பியும் நீயும் நீ எழுந்துரு, உன் தம்பியே எழுப்பு அப்படின்னா அங்கே யார உம்பியும் நீயும்னா நீயும் உன் தம்பியும்னா இன்னொருத்தர் அங்க சொல்லிதானே சொல்லணும். அதுக்கு சொல்றா, செம்பொன்கழடி செல்வா பலதேவா சிவங்கதாயிருப்பதான பொன்னால் செய்யப்பட்டதான வீர கடல்களை அணைந்த திருவடிகளை உடைய ஹே ஸ்ரீமானான பலதேவனே. இது அவனுக்கு ஏன் பலதேவன் பேருன்னா பகவானுக்கு பலதேவனா அவன் இருக்கிறதனாலாம். அதனால அனுபவிக்கும் ஆழ்வாருக்கும் பலதேவன் தான் அவன். ஏன் அந்த வருத்தத்தினால, கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று தற்றவர்க்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்னுக்கு நாயர்க்கு என்னடைகளெல்லாம் நாகனைக்கே சென்று உரைத்தியோன்னு நாச்சியாதிரி மொழியிலே எப்படி ஆண்டாள் அங்கே நிற்கிறாளோ அதே மாதிரி இங்கே முதல்ல இழவுன்னா வருத்தம். வருத்தத்திலே பாடுறா ஆண்டாள். சரி, ஏன் வருத்தத்திலே பாடணும்னா, அந்த தான் மனதிலே நினைச்ச நாயகனை இவ கூட முடியல. அதனால கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலில் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊர் அறுக்கின்ற மாயர்க்கு என் நடைகளெல்லாம் நாகனைக்கே சென்று வைத்திடும்னா. அப்போ இது பிரிந்த போது வருத்தம், கூடின போது எப்படின்னு அதே நாச்சியார் திருமொழியில, தாமுகக்கும் தங்கையில் சங்கமே போலாவோ யாமுகக்கும் எங்கையில் சங்கமும் ஏந்தினாயோ தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனேன்னா பதினோராம்பத்தில் நாச்சியார் திருமொழியில் முதல் பாசுரமாகவே. இது முதல்ல வருத்தமா இருந்த போது பாடினான், அப்புறம் ஊடின போது பாடினான், இப்போ உகந்த போது பாடுறா, சந்தோஷப்பட்ட போது பாடுறா. அது எப்படின்னா, நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்னு நாள் தரும் ஏக சிந்தையராய் குருகூர் சடகோகன்மாரன் ஆகநூற்ற வந்தாதியாயிரத்துள்ளிவையும் ஓர்வத்தும் வல்லார் மாகவை குந்தத்து மகிழ்வெய்துவர் வைதலுமேன்னு நம்மாழ்வாருடைய திவ்யமான சீசூக்தி. குகப்பெருமான் மகாராஜரான சுக்ரீவர் சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் விபீஷ்ணாழ்வான் எல்லாருக்கும் இளைய பெருமாளே புருஷகாரமாக இருந்தாளாம். அதனால அந்த இளைய பெருமாள் தானே இப்போ பலராமனா வந்திருக்கான். அதனால ஊரங்கே உன் தம்பியும் நீயும் தூங்காதங்கோ எழுந்துருங்கோன்னாளாம். இது இந்த பாட்டினுடைய ஒரு அந்யாபதேசமான அர்த்தம். இதனுடைய சுவாபதேசத்தையும் கிஞ்சித் அனுபவிப்போம். கீழ்ப்பாட்டாலே வாயிற்காப்போனை எழுப்பி அவன் அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்று முந்துர ஆச்சாரியனான அந்த நந்தகோபனை எழுப்புறாளாம். அதுக்கப்புறம் அந்த சேஷனான பாதுகைகளையும் எம்பெருமானையும் எழுப்புறா அப்படிங்கிறத இங்கே பெரியவா நிர்வாகம் பண்றா. அம்பரமே ஆத்மஸ்வரூபமான ஈஸ்வர முக விகாசம் இருக்கே அதுதான் அம்பரம். தண்ணீரே தத்வர்த்தகமான போக்திருத்துவ புத்தி நிவிற்த்தி அடைகிறது இருக்கே அதுதான் தண்ணீர். சோரே அந்த காரணத்துக்கு இதான அந்த கைங்கரியம் இருக்கே அதன் காரணத்தினாலே நாம் நமக்கு கிடைக்கிறதான கைங்கரியம் அது சோறு. அறஞ்செய்யும் பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத தான தர்மங்களை பண்றதான எம்பெருமான். ஹே ஆச்சாரியனே நந்தகோபாலா, நந்தகோபரே எழுந்திராய், தேவரீர் எழுந்திருக்க வேணும். ஏன் கும்பனாக்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே, அதாவது நதி வெள்ளத்துக்கு வளைஞ்சு கொடுக்கு பிழைக்கிறதான இந்த நாணல் புல் இருக்கே அது அப்படிப்பட்டவர் மந்திர சிரேஷ்டரும். அதனாலதான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தேன்னா குலவிளக்கே ஆசிரித பிரபன்ன குலத்துக்கு பிரகாசராயிருக்காளாம் அதனாலே குலவிளக்கே. ஆச்சாரியாள் அவ அந்த குலத்துக்கே பிரகாசமா இருக்கிறவ. திருமந்திராதி வியாக்கியானங்களாலே பிரபன்ன குலங்களை எல்லாம் பிரகாசிக்க செய்பவர்கள் அதனாலே அவர்கள் குலவிளக்கே. எம்பெருமாட்டிய சோதாயறிவிராய், இங்கே எம்பிராட்டி விசிஷ்டமான பரம புருஷத்துவம் விளங்கும்படியான அந்த துவய மந்திராத்தத்தை போதிப்பவனேன்னு சொல்றார். அம்பரம், அம்பரம்ங்கிறதுக்கு நிர் ஈஸ்வரவாதிகள் குதுஷ்டிகள் குமதிகள் இவெல்லாம் அம்பரம். இதுல அம்பரம் தண்ணீர் சோறுன்னு சொல்றோமோ அப்போ இதெல்லாம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த இதை எல்லாத்தையும் நிரீஸ்வரவாதிகள் குதிருஷ்டிகள் குமதிகள் எல்லாரும் தோற்கும்படி செய்து ஆச்சாரியர்களானவர்கள் அவர்களை திருவிக்கிரமனுடைய திருவடியிலே கொண்டு இட்டு வைஷ்ணவனாக மாத்தறாளாம். உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், இப்போ மூடறுத்து அவாளெல்லாம் நிரசனம் பண்ணி ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய திருவடியிலே அவர்கள் அந்த வெற்றியை காணிக்கையாக்குகிறார்களாம். உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனான இந்த சம்சார தாபமான பிறப்பு இறப்பு இவை எதுவும் இல்லாதபடி பண்ணிடு. செம்பொற்காலடி செல்வா, காஞ்சன பாதுகளையுடையவனே செம் பொன் கழல் அடி செல்வா, இப்படி காஞ்சன பாதுகளையுடையவனே ஹே பலதேவா, இப்படி சம்பந்தனான நித்தியசூரிகளுக்கும் தலைவனாகிய ஆதிசேஷன் உம்பையும் நீயும் உம்பியும் நீயும் உறங்கேல், உமக்கு பவ்யமான கிருஷ்ணனும் அவனுக்கு பவ்யமாய நீயும் உறங்காதுடைய வேணும், அடியவங்களை கட்டாட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். எம்பெருமாட்டிய சோதாயறிவுராய்ங்கிறதுனாலே குரு பரம்பரையிலே பிராட்டிக்கு உண்டானதான ஸ்ரீயை நமஹாங்கிற அந்த சுருக்கமான குரு பரம்பரை தியானம் பண்றோமோனோ அதுல வச்சுக்க வேண்டியது. அது எம்பிரான்னு சொன்னா அது மாஸ்குலின், எம்பிராட்டின்னு சொன்னா அது ஃபெமினின் ஜென்டர் சொல்லும். இங்கே ஸ்ரீயை நமஹான்னு மகாலட்சுமியினுடைய அந்த இது இருக்கணும் அதை இங்கே உத்கோஷிக்கிறார் சுவாமி தேசிகனும். சகதர்மச்சரீம் சௌரே சம்பந்தித ஜகத்திதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்தியமஜாத நிகிரகாம். பிராட்டி புருஷகார பூசை, அவள்கிட்ட ஹேய குணமே கிடையாது அப்படின்னா, தாயாருக்கு கேவலம் அனுகிரகம் பண்றதான் தெரியுமே தவிர நிகிரகாதிகளே தெரியாதுன்னு சொன்னான். அப்படி சொல்ல வேண்டாம், எல்லா சமயத்திலும் எல்லாரையும் அனுகிரகம் பண்றவ பிராட்டிங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த பிராட்டிக்கும் கூட சில சமயங்கள்ல அந்த கிருபையே நம்மகிட்ட காட்ட முடியாது போறது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம பாபந்தான். இந்த மற்ற பிராட்டிமார்களான பூப்பிராட்டி நீளை பிராட்டிகள் இருக்க, பகவானை எப்பொழுதும் வக்ஷஸ்தலத்திலே இருந்து அனுபவிக்கின்றதான அந்த பெரிய பிராட்டியாரை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இது. தேவகி பெற்ற தாயானாலும் கிருஷ்ணனின் சேற்றிதங்களை அனுபவிக்க அவளாலே முடியலை. அதுபோல நீளை பூதேவிகள் எப்பொழுதும் பெருமாளை அப்படியே அனுபவிக்கிறவா, அதே மாதிரி நாமும் அனுபவிக்க வேணும்னு கேட்டு இந்த பாசுரம் எப்போதும் இந்த January 1st நியூ இயர் அதில் வரும். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னா அப்போ நமக்கு என்ன வேணும்? முதல்ல ட்ரெஸ்ஸு வேணும், அதுக்கப்புறம் நன்னா பருகுவதற்கு பானாதிகள் வேணும், சாப்பிட்றதுக்கு சாதம் வேணும். அப்போ இது மூணும் கிடைச்சி கொடுத்தே, அதுவும் January 1st புறப்பும் போதே இந்த பாசுரத்தை சொல்கிறதுனால பாகவதத்தமாக்கெல்லாம் இப்போ இந்த நந்தகோபருடைய ஒரு கிருபா கட்டாட்சத்தினால அவளுக்கும் அம்பரம் தண்ணீர் சோறு இதெல்லாம் சமிருத்தியா அந்த நந்தகோபர் கொடுக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு, மற்ற பிராட்டிமார்களான பூப்பிராட்டி நீளை பிராட்டிகள் இருக்க, பகவான் எப்பொழுதும் வக்ஷஸ்தலத்திலே பெரிய பிராட்டியை வச்சுண்டு அனுபவிக்கிறானோனோ, அதனால அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியை எழுப்புகிறார்களாம். தேவகி பெற்ற தாயானாலும் கூட கிருஷ்ணனுடைய பாலசிரேஷ்டிதங்களை அவளால் அனுபவிக்க முடியல ஜெயிலில் இருந்ததுனால. அதுபோல நீளை பூதேவிகள் எப்பொழுதும் பெருமாளை அனுபவிக்கின்றிருக்கா, அதனால இப்போ இவாளுக்கு சான்ஸ் கிடைச்சிதுன்னா, இப்படி இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசார்த்தமாக கிஞ்சித் வச்சு கொள்ள வேண்டியதுன்னு பிரார்த்திச்சுண்டு அமைகிறேன். சதமகமணி நீலாசாருகல்லாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவினிதாபிஸ்வக்பிர்கிருஷ்டநாதா விலசதி ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்ய